Good morning, good morning, Tamil Nadu, Tamil Nadu. Good morning, good morning, Tamil Nadu. Good morning, Tamil Nadu. Yenai paluti, thalatti, thalaivari poochudi. Yenai paluti, thalatti, thalaivari poochudi. Haalaki azhagutti, haalaki azhagutti. உயர வளர்த்து விட்ட தங்க தமிழ்நாடே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் தமிழ்நாடே. மண்ணில் கிடந்தவனை மலையில் ஏற்றிவிட்டாய். அழகு பைந்தமிழை தினமும் பேச வைத்தாய். கொட்டும் மழையில் குடை நீ, கொதிக்கும் வெயிலில் நிழல் நீ. கொட்டும் மழையில் குடை நீ, கொதிக்கும் வெயிலில் நிழல் நீ. ஆகையால் உனக்கு குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் தமிழ்நாடு. என்னை சுற்றி நீ பூக்களை தூவிவிட்டாய். என்னை சுற்றி நீ பூக்களை தூவிவிட்டாய். நெஞ்சில் வீரம் கொடுத்து நிலவை பறிக்க வைத்தாய். இந்தியாவின் இதயம் நீ, உழைக்கும் தமிழன் உயரும் நீ. இந்தியாவின் இதயம் நீ, உழைக்கும் தமிழன் உயரும் நீ. ஆகையால் உனக்கு குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், good morning, good morning, Tamil Nadu. Good morning, good morning, Tamil Nadu. Yenai paluti, thalatti, thalaivari poochudi. Yenai paluti, thalatti, thalaivari poochudi. Haalaki azhagutti, haalaki azhagutti. Uyara uyara valarthu vitta thanga Tamil Nadu. Uyara uyara valarthu vitta thanga Tamil Nadu. Good morning, good morning, good morning, good morning, good morning, Tamil Nadu.